दिल भर जाने दिल दीवाने तितिकिरतेने உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே போதோ இனி பேச்சு அனல் வீசுது மூச்சு ஒரு மாதிரி ஆச்சுது ஆஜா ஆஜா ஆஜா ஆஜா அரர ஆஜா ஆஜா தில் பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே ஆடை கட்டி வந்ததென்று மெல்ல கண்ணன் நீரா வந்தாள் இன்று காதல் கதை ஜாடைகளில் சொல்ல மாலை கண்மயங்கும் வேளை மங்கை நதி மங்கை நதி தங்கி வரும் கங்கை நதி ஏதோ காமம் செய்த சூதோ அச்சம் விட அச்சம் காலை வரைதான் அடி காதலி கண்மணி ஆஜா ஆஜா கையணைக்க ஆஜா ஆஜா தில் பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே உள்ளபடி நானே உன்னை தேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே செய்ய காத்திருக்கு நெஞ்சும் வாங்கு தோளிரண்டு தாங்கி சொல்லிக்கொடு சொல்லிக்கொடு பாடங்களை அள்ளி கொடு என்னையும் தான் தாக்கும் முத்தமிட்டு முத்தமிட்டு கற்றுக்கொள்ளு கட்டிமிட்டு ஜானே தில் தீவானே தித்திக்கிறத்தேனே உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே ஆஜா ஆஜா ஹே ஹே.